நிலையிலேயே நல்ல இடத்திலேயே அது வைத்து நடக்கலாம். ஆனா அவனுடைய புத்தி பாதிரியார் செய்திருக்கிறது என்று தெரிகிறது. எல்லாரும் அவனை இருக்க அந்த

Yeah. சிலர் துருக்கியை குடிப்பார்கள், சிலர் சிறு சிறிய கொடைகளையும் எல்லாம் மற்ற உதாரணங்களான படிச்செல்லங்களையும் எடுத்துச் சொல்வார்கள். ஆக அந்த நிர்வாகத்தூர் ரங்கநாதனுக்கு நடக்கின்ற காலத்துல இங்க யானவாகன உத்தவம் இங்க பிரமாதமாக மதுரைக்கு நடக்குமா அந்த சமயத்துல சரியா? அந்த மதுரைக்கு அவ்வளவு பாய்ச்சி முடிச்சு ஒரு பெருமை இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி ஜெயிக்கன் அனுபவிக்கின்றது. அப்புறம் வெங்கையனோடு ஒப்பீட்டு செய்வதுங்கிறது இது தவறு என்று இந்த ஸ்லோகத்தில் சாமி தரிக்க முடியும். எல்லாம் வசந்தலாம் போச்சு, இதெல்லாம் சொந்தங்கமே Thank you. அநேகமா இந்த பாட்டினுடைய கருத்தையே பிரதிபலிக்கிறது சுவாமி தேசியினுடைய இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர். எப்படி அழகாகிறார் தேவகன் விளம்பன் காரணியம் எனும் தீம்பம் கூடுகள் எல்லாம் பூண்டுகள் தேவகன் அசுரம் கரும்பாசுரம் காரியங்கர அசுரன் காரியங்கிரவன் இந்த நாக நாகரன் செய்த பாவங்களுக்கு தேவன்